శివాన్వేంకటనాథార్యః కవితాక్షికచేతరీ వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదా హృది అస్మత్ గురు పరంపరాయే నమః. போன ஸ்லோகத்துல இந்த ஆத்மா அப்படிங்கிறது சர்வாத்மனா தேகத்தை காட்டிலும் வேறுபட்டது அப்படின்லாம் சொல்லி அதுக்கு வேண்டிய யுக்திகள் என்னென்ன யுக்திகள், சரீரமே ஆத்மா அப்படின்னு சொன்னாக்க என்னென்ன தோஷங்கள்லாம் வரும் அப்படின்றதெல்லாம் பத்தி சாதிச்சு முடிச்சுட்ட. இப்போ இன்னும் ஒரு விஷயமாக இதே விஷயம்தான், தேகம். இந்த தேகத்திலேயே பேதம் தெரியணும் இல்லையா, தேகத்துக்கும் ஆத்மாவுக்கும் பேதம் தெரியணும். அதுலயே வர்ற கேள்விகள்லாம் வருது, அந்த கேள்விகளுக்கெல்லாம் என்ன பதில். ஏன்னா நான் வந்து என்ன சொல்றேன், நான் குண்டா இருக்கேன், குண்டா இருந்துட்டு நான் தெரிஞ்சுக்கிறேன் ஸ்தூலோகம் கிருஷோகம் அப்படின்னு லோகத்துல இருக்கோல்லையோ, நான் குண்டா இருக்கேன், நான் ஒல்லியா இருக்கேன் அப்படின்னு வந்து நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு லோகத்துல சொல்றோம். இங்க வந்து குண்டா இருக்கேன்றது என் உடம்பு சம்பந்தமான விஷயம், அகங்கிறது ஆத்ம சம்பந்தமான விஷயம். ஆனால் இது எப்படி இந்த மாதிரி வருது, மம சரீரம் அப்படின்னு பேதம் இருக்குன்னு நீ சொன்ன, மம சரீரம் அப்படின்றதுனால பேதம் இருக்குன்னு நம்ம சித்தாந்தத்துல சொல்லிருக்கோம். என்னுடைய உடம்பு அப்படின்னு ஆறாவது வேற்றுமை, அதை கொண்டு பேதம் இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஆனா இங்க வந்து ஸ்தூலோகம் தேவதத்தோகம் மனுஷ்யோகம் பிராமணோகம் இந்த மாதிரி இருக்கே, இதுக்கு என்ன பதில் சொல்றது? அது இந்த மாதிரி நம்ம ஞானம் இருக்கா இல்லையா, இது வருது. அங்கேயும் அந்த மாதிரி இருக்கு, மம சரீரம்னு இருக்கு, ஸ்தூலோகம் கிருஷோகம் அப்படின்னு ஒல்லியா இருக்கேன் குண்டா இருக்கேன்னு லோகத்துல இந்த மாதிரி இருக்கு. அதனால இஷரீரமே ஆத்மா ஆகாதுன்னு நீ சொன்ன, ஆனால் ஸ்தூலோகம் கிருஷோகம்னுட்டு ஆத்மா ஆகிறதே அப்படிதான வச்சனம் வருது அது. அதனால அதுக்கு நீ என்ன பதில் சொல்ல போற அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிற. அதுக்கு இவா என்ன சொல்றான்னாக்கா, இது வந்து போன ஸ்லோகத்திலேயே அதை நாங்க சொல்லிட்டோம். ஸ்தூலோகம் கிருஷோகம் அப்படின்னு சொன்னாக்க என்ன தோஷம் வரும், சரீரத்தையே ஆத்மா அப்படின்னு தோஷம். அது சொன்னாக்க என்ன தோஷம் வரும்னா, உடம்புல இருக்கக்கூடிய தர்மம் ஆத்மஸ்வரூபத்துக்கு வந்துடுமே, ஆத்மஸ்வரூபத்துக்கு வந்துடும். ஆத்மஸ்வரூபத்துக்கு வந்ததுன்னா உடம்புன்றது தேர்து குறைபாடு உடையது அல்லது வளர்ச்சியை உடையது, வளர்த்தி தளர்த்தி அப்படின்றது இந்த உடம்புக்கு இருக்கு. இந்த உடம்பானது என்ன ஆகுறதுனாக்க உபச்சயம் அபச்சயம் அப்படின்னு சம்சாரத்துல சொல்றோம். உபதயம் அப்படின்னாக்கா வளர்த்தி, அபதயம்னாக்கா தளர்த்தி குறைபாடு அப்படின்னு சொல்றது. இது இருக்கு. இப்போ ஸ்தூலோகம் நான் கட்டையா இருக்கேன் அப்படின்னு ஆத்மாவுக்கு அந்த தம்பத்தை சொல்லிட்டாக்க ஆத்மஸ்வரூபத்துக்கு விகாரம் இருக்குன்னு வந்துடும். விகாரம் இருக்குன்னு வந்துட்டா அது பெரிய தோஷம் ஒன்றியோ, விகாரம் இருக்குன்னு வந்துட்டா அது பெரிய தோஷமா போடும். அதனால அந்த தோஷம் வரக்கூடாது. அந்த தோஷம் என்ன சொல்றோம், இது வந்து லோகத்துல இருக்கு, ஆத்மஸ்வரூபம் வேற சரீர சுரூபம் வேற அப்படின்னு இருக்கு. இத வந்து கீதையில 13வது அத்தியாயத்துல பிரம்மா உபதேசிக்கிறேன், இதம் சரீரம் கௌந்தேய க்ஷேத்ரமித்யபிதேயதே ஏதத்யோவேத்திதம் ப்ராஹுஹு க்ஷேத்ரஜ்ஞயிதி தத்விதா அப்படின்ட்டு இருக்கு கீதையில. இந்த உடம்ப க்ஷேத்திரம்னு சொல்றாங்க, இந்த க்ஷேத்திரமாகிற உடம்புக்கும் ஆத்மஸ்வரூபத்துக்கும் யார் விவேகத்தை உடையவனா இருக்கானோ அவனுக்கு க்ஷேத்ரஜ்ஞன் அப்படின்னு பேரு அப்படின்னு பிரமாணம் உபதேசிக்கிறார். அத வந்து எம்பெருமானாரும் சுவாமி தேசிகனும் அதாவது தாத்திரிகுந்திரிகளை கீதா பாஷ்யத்துல அற்புதமா சாதிச்சிருக்கார். அத வந்து கீதா தாத்திரிக சுந்திரிகையில வாத பிரதிவாதம் பண்ணி நிறைய சாதிச்சிருக்கார் சுவாமி தேசிகன். ஆகையினால இங்க வந்து இது ரெண்டும் வேறுபட்டதுன்னு தான் ஸ்பஷ்டமா தெரியுது. அங்கேயே தேவோகம் மனுஷ்யோகம்னு இருக்குது, அதுக்கு என்ன சொல்றது? ஏன்னா அடுத்த ஸ்லோகத்துல பிரம்மன் என்ன சொல்லிட்டு, க்ஷேத்ரஜ்ஞன் சாபி மாம் வித்தி சர்வ க்ஷேத்ரேஷு பாரத அப்படின்னு சொல்லிட்டு க்ஷேத்ரஜ்ஞன் சாபி அப்படின்னு சொல்றாரு. அங்க சொல்லும் பொழுது சாமநாதிகள் சொல்லிருப்போம், நான் அனைத்து க்ஷேத்திரங்களிலேயே இருக்கக்கூடிய க்ஷேத்ரஜ்ஞனாகவும் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டே பிரமாண். இது அத்வைதிகள்லாம் அப்படியே எடுத்துட்டான், பிரமாணே க்ஷேத்ரஜ்ஞன், பிரம்மமே க்ஷேத்ரஜ்ஞன்ற அவர் எடுத்துட்டார். ஆனா எம்பெருமானாரோ அந்தரியாமி ஸ்ருதிகள் எல்லாம் உதாரித்து பெரிய வியாக்கியானம் இங்க, அதுலதான் அத்வைத கண்டனம், யாதவ பிரகாச கண்டனம், பாஸ்கரபத கண்டனம் எல்லாம் அங்க இருக்கு. ஆக இந்த இடத்துல வந்து சொல்லும் பொழுது சமநாதிரண்டி, அதுக்கு அங்க உதாரணம் தேவோகம் மனுஷ்யோகம் அப்படின்னு இருக்கு. தேவோகம் மனுஷ்யோகம்னு அங்க இருக்கும் இல்லையோ, அதை கொண்டு பார்த்தோம்னாக்க தேவ சரீரி அகம், மனுஷ்ய சரீரி அகம், அந்த மாதிரி அர்த்தம் பண்ணிக்கிறோம்னு அங்க வந்து சமநாதிரண்யம் சரீராத்ம பாவத்தை கொண்டுதான் சொல்றேன். க்ஷேத்ரஜ்ஞம் பிரமாணம் க்ஷேத்ரஜ்ஞன் என்ன அர்த்தம்னா க்ஷேத்ரஜ்ஞனை சரீரமாக உடையவன் எம்பெருமான் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும். இத மாதிரி அர்த்தம் பண்ணிட்டாதான் இங்க எல்லாம் அன்மைக்கும், சரியா அன்மைக்கும். அதனால ஸ்தூலோகம் கிருஷோகம் அப்படின்றத கூட பேதம் தான் வச்சுக்கணும். ஸ்தூல சரீரி அகம் அப்படின்னு அர்த்தம், ரொம்ப பருத்த உடம்பை உடையவன், ஒல்லியான உடம்பை உடையவன் அப்படின்னு தான் அந்த அர்த்தம் பண்ணிக்கணும். என்ன நேற்றைய அனுமான பிரயோகம் எல்லாம் இது பார்த்துட்டோம், வந்து இந்த சரீரமானது அச்சேதனம், ஏனக சங்காதத்வாத் பாஹ்யேந்திரிய கிராஹ்யத்வாத் சாக்ஷுஷத்வாத் ரூபவத்வாத் பூதத்வாத் கடவத்து அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் சுவாமி தேசியம் சர்வார்த்த சித்தியில. இது அச்சேதனமா தான் இருக்கு இந்த உடம்புன்றது. ஏன்னா சங்காதம் ஒரு சமுதாயம், பூதங்களுடைய சமுதாயம் தானே இது. அது மாதிரி பாஹ்யேந்திரியங்கிறனாலையும் கிரகிக்கப்படுகின்றது, கண்ணாலையும் கிரகிக்கப்படுகிறது, ரூபம் இருக்கு அதுக்கு, பூதத்வாதி பூதமாகவும் இருக்கு, அவைகளெல்லாம் சைதன்யம் இல்லைன்னு அர்த்தம். அதனால எது எது சைதன்யம் இல்லையோ அது மாதிரி தான் கண்ணால கிரகிக்கவே முடியாது அப்படின்னு தான் சித்தாந்தம் பண்றோம். இப்போ ஆத்மஸ்வரூபத்தை கண்ணால கிரகிக்க முடியாது, அதனால நசந்ததே ரூபமசியன்னு ஒரு வாக்கியமே இருக்கு. அதனால கண்ணால பார்க்க முடியாது, இதெல்லாம் வசனம் இருக்கு. ஆகவே இங்க ஸ்தூலோகம் கிருஷோகம் அப்படின்றதுக்கு இதுதான் சரி. இல்லையே நாங்க அனுமானம் தான் சொன்னவையே அப்படின்னுட்டு நம்ம கேட்டா அவன் என்ன சொன்னா, இந்த அனுமானமே தவறு. நீங்க சொல்றது எப்படின்னாக்க ஸ்தூலோகம் கிருஷோகம்னு பிரத்யட்சமா பார்த்துட்டு இருக்கோம். அந்த சமயத்துல போய் இல்ல இல்ல இது ஸ்தூல சரீரி கிருஷ சரீரி அப்படின்னு ஒல்லியா இருக்கிற உடம்பை உடையவன், இது பருத்து இருக்கிற உடம்பை உடையவன் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்க ஏன் சுத்தி வரீங்கோ. இது எப்படி இருக்குன்னாக்கா அக்னி உஷமே கிடையாது அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்ல, அவ ஒரு நியாயம் ஏற்கனவே சொல்றோம், நகை திருஷ்டே அனுபவப்பண்ணாமன்னு ஒரு நியாயம் இருக்கு. பிரத்யட்சமா உங்களுக்கு அனுபவிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு நீங்க பொருந்தாம இருந்தாமன்னு சொல்லக்கூடாது, அதை அப்படியே ஏத்துன்னு தான் போனோம். பிரத்யட்சமா நேரம் பார்த்துட்டோம்னாக்க அதை அப்படியே எடுத்துக்கணும். இங்கேயும் பிரத்யட்சத்தினால தெரியறது, அதனால சரீரம் தான் ஆத்மான்னுட்டு அதையே எடுத்துக்கலாமே அப்படின்னு சொன்னாக்கா அதுவும் தவறுதான். ஏன்னா நாங்க வந்து ரெண்டு மூணு விதமா சொல்றோம். அனுமானத்தினால இந்த ஆத்மாவானது தேகத்தை காட்டிலும் வேறானதா இருக்குது அப்படின்னு நாங்க சொல்றோம். அதுக்குதான் வந்து நான் பரமனா இருக்கேன், நான் பருத்திருக்கேன், நான் உள்ளியா இருக்கேன் அப்படின்லாம் சொல்றது கூட இந்த தேகத்துக்கும் ஆத்மாவுக்கும் ஒற்றுமைய சொல்லலாது. ஆத்மஸ்வரூபத்துக்கு அது கிடையாது. ஆத்மஸ்வரூபத்துக்கு அந்த கிருஷத்துவமோ ஸ்தூலத்துவமோ கிடையாதுன்னு ஏற்கனவே சொல்லிட்டோம். அதனால அது வராது. அந்த மாதிரி வந்ததுன்னு சொல்லுவோங்களே, அது தவறான ஞானம். நான் ஒல்லியா இருக்கேன், நான் குண்டா இருக்கேன் அப்படின்னு சொல்றதுன்னா தவறான ஞானம். சரி, ஏன் அது மாதிரி வந்தது அப்படின்னாக்கா, அதுக்கு பதில் சுவாமி தேசிகள் சாதிக்கிறது எம்பெருமானார் சாட்சித்தான். அது கீதா பாஷி வாக்கியானதுலயே இங்கே அது சாதிக்கிற சுவாமி தேசிகன் என்ன அப்படின்னா, அபிரதட்சித்த சம்பந்தம், பிரிக்க முடியாத சம்பந்தம் இருக்குச்சே, அந்த பிரிக்க முடியாத சம்பந்தம் தானே, அதை பார்த்த உடனே நமக்கு தெரிஞ்சு விடுறது நான் தான் உடம்பு, உடம்பு தான் நான், அத மாதிரி தோணிடுறது. இந்த அபிரதட்சித்த சம்பந்தத்தினாலதான் அது வருது. அபிரதட்சித்த சம்பந்தத்தினால அத மாதிரி தெரியறது தவிர்த்து இங்க வந்து பேதத்தை கிரகிக்கல. அஞ்ஞானத்தினால பேதத்தை கிரகிக்கல, அதனால நமக்கு அப்படி தெரியறது. அதுக்கு ஒரு உதாரணம் ஒண்ணு சொல்றாரு. உதாரணம் என்ன அப்படின்னாக்க, நம்ம கிராமங்கள்லாம் பார்த்திருப்போம், கலாய் பூசுறம் வருவான். கலாய் பூசுறம் என்ன பண்ணுவான்னாக்க, நம்ம பாத்திரத்தெல்லாம் கொடுத்தாங்கன்னா அது அப்படியே காய்ச்சுவோம். காய்ச்சினாக்கா இப்ப நம்ம பித்தளை பாத்திரமோ இல்ல வேற எது இரும்பு ஏதோ கொடுத்தோம்னா அதை காய்ச்சினான்னு வச்சுக்கோங்க, அது மாதிரி கருமம் கூட வீச்சு காய்ச்சி வீர்னு இருக்கும். அது உண்மையிலேயே அது என்னது, ஒரு உலோகம், லோக பதார்த்தம். அந்த லோக பதார்த்தமானது காய்ச்ச காய்ச்சி வேறுனு ஆகிடும், தெளிவதா இருக்கிறார்கள் இங்க இந்த ஸ்லோகத்திலேயே. அது அப்படி ஷோப்பா இதுவா தெரியுது. நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கோம், இது அக்னிபிண்டம் அப்படின்னே நாம நினைச்சுப்போம். அக்னிபிண்டம் அப்படின்னு நாம் நினைச்சுக்கிறோம். இந்த அக்னிபிண்டம் நினைச்சுக்கிறது கூட என்ன, பேதத்தை கிரகிக்காதனால்தான். உண்மையிலேயே அது அக்னிபிண்டம் இல்ல, அக்னியினுடைய சேர்க்கை இருக்கிறது. அந்த லோக பதார்த்தத்துக்கு அக்னியினுடைய சேர்க்கை இருக்கே தவிர்த்து அது அக்னியே இல்லை. எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஆனால் கூட லோகத்துல அது மாதிரி நாம சொல்றோம், அந்த மாதிரி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி இது ஒரு பிரமையினாலதான் வருது. இந்த பிரமை பிராந்தி அஜ்ஞானத்தினாலதான் இத மாதிரி வருது. இந்த அஜ்ஞானம்ன்றதுக்கு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, நமக்கு ஸ்பஷ்டமா தெரிஞ்சிடுறது, ஸ்பஷ்டமா தெரியுது ஆத்மா வேற தேகம் வேறன்னு தெரியுது. அதுக்கு மூல காரணம் என்னன்னாக, இதுதான் நமக்கு இந்த அக்னி சம்பந்தப்பட்ட இது இருக்கும் இல்லையோ, இரும்பு, அத மாதிரி இது அயப்பிண்டமானது அக்னியில போட்டு எடுத்தோம்னா அவையே சக்கச்சவையா இருக்கு. அதை பார்த்துட்டு நாமும் அது அதுவே அக்னி பிண்டம்னு நினைச்சுக்கோம். உண்மையிலேயே அது மாதிரி கிடையாது. சரி, இப்போ இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் இருக்கா, இது மாதிரி இந்த மாதிரி அபிரதட்சித்த சம்பந்தத்தினால பேதம் தெரியல, இது பிராந்தி அப்படின்னு நீ சொல்ற. அந்த மாதிரி லோகத்துல எல்லா இடத்துலயும் இருக்குதா, அது எல்லா இடத்துலயும் எல்லா இடத்துலயும் இருக்கிறது இல்ல. ஆனால் நம்ம லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம், தேகாத்ம பிரமம் வருதுன்றது சகஜமானது. தேகாத்ம பிரமம்ன்றது சகஜமானது. இன்னைக்கு ஒரு விஷயம் நடந்துருங்க, என்ன இந்த ஆத்மஸ்வரூபத்தை பத்தி சொல்றதுனால வருது. இந்த ஊர்ல தேசிய சன்னதி இருக்கு. இந்த தேசிய சன்னதி கடத்தூர் வாசுதேவாச்சார்ன்றவர் பிரம்மச்சாரி, அவர் ஆராதனை பண்ணிட்டு இருந்தார். நேர்த்தி அவருக்கு ஏதோ உடம்பு வந்தது, ஆஸ்பத்திரி அட்மிட் பண்ணா கொலப்ஸ் ஆயிட்டார். இன்னைக்கு பரவ வச்சுட்டார். இப்பதான் 5:40 நோதான் பரவ வச்சுட்டார். எனக்கு போன் பண்ணி சொல்லிட்டார். எனக்கு மனசு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குது. உண்மையிலேயே அவர் வந்து நெத்திய போதிக்க வந்து இருக்கார். இங்க தேசிகனுக்கு அப்படி ஒரு பக்தி, தேசிகன் தான் பெருமாள் அப்படின்னு சொல்லுவேன். தேசிகன் தான் பெருமாள் அவர் சொல்லுவேன். பெருமாள் சொன்னாக்கா தேசிகன் தான் அவருக்கு. திருவேங்கடமுடையானோ கோவிந்தனோ இவருக்கு பெருமாள் கிடையாது. இங்க பெருமாளுக்கு அப்படின்னு சொன்னா தேசியம் தான். கடைசி வரையுமே கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்ட்டு அவ அக்கா தங்க எல்லாம் எங்கிட்டே சொல்றா. இந்த மாதிரி அவ கல்யாணம் பண்ணி சொல்லுங்களேன் அவனை, நாங்கெல்லாம் சொன்னா கேட்க மாட்டேன்றான், நீங்களாம் சொன்னா கேட்பான் அப்படின்னு. அதே மாதிரி சொன்னாங்கன்னாக்கா அவ என்ன பண்ணுவ வந்து கல்யாணம் எல்லாம் பண்ணிட்டா தேசியங்களுக்கு கைகிட பண்ண முடியாது, நாங்க எல்லாம் பண்ணலையா அப்படின்னு நாங்க கேட்போம். குளிச்சிங்க நீங்களாம் என்ன நினைச்சிருக்கீங்க, சேவா காலத்துக்கு வந்துட்டு ஒரு மணி நேரம் வந்துட்டு தீர்த்தம் சராஜ் வயசுல கைங்கிற முன்னு நினைச்சிருக்கீங்க, அதுதான் கைங்கரியமா? நான் கார்த்தால வரேன் இங்க வந்துட்டு இத்தனை காரியம் பண்ண வேண்டியதா இருக்கு, பிரசாதம் பண்ணணும், தேசிகனுக்கு மித்தியபடி சாத்துப்படி அமுதமா இருக்கும், ஒவ்வொரு நாளும் ஒரு சாத்துப்படி. இப்ப கஷ்டப்பட்டு இருக்கோம், இந்த மாதிரி யார் பாத்துக்க போறா தேசிய தினதியேன்னு மனதே சரியில்லை சாயங்காலத்துல இருந்து, உடம்பு சரியில்லைன்னு கேட்டதே கஷ்டமா இருந்தது, ரொம்ப கிரிட்டிக்கல் சொல்லிட்டா அது. இப்போ அவர் வந்து அவங்க சொல்லுவார், அத்தனை பண்ணி ராத்திரி 10:30 மணிக்கு 11 மணிக்கு போய் படுத்துவேன் ராத்துக்கு, அடுத்த நாள் காத்தாலேருந்து 5 மணிக்கு 6 மணிக்கு சுத்தி தான் வந்துட்டு வந்துருவேன். ஏன்னா மத்தியானம் சேவா காலம் இருக்கும், காத்தால திருப்பா இந்த 10 நாளும் அத மாதிரி நிச்சயப்படி பார்த்து பார்த்து பார்த்து ஏதாவது பிரமாணுக்கு போக வரையோ ஏதோ ஒண்ணு சாப்பிடுச்சு அப்படி பிரமாணம் அதே தீன அப்படி பார்த்து பேரணும். அப்படிப்பட்டவர் குணவிஷ்டர். உண்மையிலேயே நம்ம எல்லாம் வேதாந்திகள் தானே, நம்ம எல்லாருக்கும் ஞானம் இருக்கு, அவர் வேற அவர் உடம்பு வேற நமக்கு தெரியுது, ஜாதஸ்ரீக திரவோ மத்தியோ திரவம் ஜன்ம மத்தியான்னு நமக்கு தெரியுது. தெரிஞ்சா கூட மனசு ஏன் கஷ்டப்படுறது? தேசியன் கைங்கரியம் நம்ம இஷ்டம் ஒண்ணா, தேசியம் நடத்துகிற பரவாயில் நடத்துகிற இது வேதாந்தம், இதான தத்துவம். அந்த தத்துவம் நமக்கு வரமாட்டேன்றது, ஐயோ அவர் போயிட்டு போயிட்டு கஷ்டப்பட்டு இருக்கோம். அரியனுடைய குழந்தைகள்லாம் இத்தனை குழந்தைகள் அவர் தூக்கி விளையாண்டு இருக்காரு, அவ்வளவு ஆசையா விளையாடுவேன் என் பேத்தியெல்லாம் அப்படி இருந்தவர் அந்த மாதிரி இருந்துட்டு இத மாதிரி அவர் போயிட்டாருன்னா அவர் பசங்க கஷ்டப்படுறது எல்லாருக்கும். ஒரு பாமரன் கஷ்டப்பட்டாக்க சரின்னு சொல்லணும், ஏன்னா அவ வந்து தேகாத்ம பிரம்மன் எல்லாம் இருக்க மாதிரி காலக்ஷேபம்னா பண்ணவா கஷ்டப்படுறான்னாக்கா எவ்வளவு அத்தனை பேர் மெசேஜ் அனுப்பிச்சுட்டு இருக்கா, பேரிழப்பு பேரிழப்பு பேரிழப்புன்னுட்டு. பேரிழப்புன்ற காலி இப்படி நினைக்க தோணல, பெருமானுக்கு பாக்கியம் கிடைச்சது இப்படிப்பட்ட ஒரு உத்தமமான பக்தன் வந்து நம்ம சேர்ந்துட்டானே, சமகாத்மா சுதுர்லபான்னுட்டு அந்த மாதிரி ஒரு பக்தர் தான். அப்படி ஒரு தேசியம் அவ்வளவு இது பெருமாள் அப்படி ஒரு இது பக்தி, அந்த மாதிரி மனுஷன் அங்க வந்துட்டேன் அப்படின்னு பிரமாணம் தோணல. ஐயோ இங்க போயிட்டு கஷ்டப்படுறோம், காரணம் என்னன்னா இந்த தேகாத்ம பிரம்மன் போக மாட்டேன்றது. இந்த அபிரத்யத்த சம்பந்தம் இருக்கிறதுனால பேதத்தை கிரகிக்கல, பேதத்தை நாம கிரகிக்கவே இல்லை. ஆத்மஸ்வரூபத்துக்கும் இந்த சரீரத்துக்கும் நாம கிரகிக்கவே இல்லை பேதத்தை. அப்படி கிரகிக்காதனாலதான் இந்த மாதிரிலாம் மனசு கஷ்டப்பட்டுட்டே இருக்கும், ஏன் இப்படி கஷ்டப்படணும் அப்படின்னு தோணவே இல்லை. யாருமே யாருக்கு என்ன உடம்பு வந்தாலும் சரி இத மாதிரி சிந்தனை வரணும், நல்ல சிந்தனை, அது யாருக்கும் வரமாட்டேன்றது. ஏன் அது அதனா இதுதான் கர்ம கர்மபந்தம். நமக்கு ஞானம் வந்து விகசிதமா இல்லை, ஞான விகாசம் வரலை எரிஞ்சோ, ஞான விகாசம் வராதனால எப்பேற்பட்ட பண்டிதாளா இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட பண்டிதாளா இருந்தாலும் சரி இவாளுக்கு இத மாதிரி விஷயங்கள் வரைச்சு எல்லாரும் விழுந்துடுறான். பரோபதேச வேதாயாம் சர்வே வியாச பராசராக, சுவானுஷ்டான வேதாயாம் முனையோபின பண்டிதாக. இன்னொருத்தருக்கு உபதேசம் பண்ணச்ச வியாசராகவே மாறிடுவா, பராசரனாகவே மாறிடுவா எல்லாரும், அப்படி அற்புதமான தத்துவங்கள் எல்லாம் சொல்லுவா. ஆனால் தன்னுடைய சுவாமிஷ்டான வேதாயம் தனக்கு வர்ற சமயத்துல முனையோபின பண்டிதாகும், பக்கத்து வீட்டுக்காரன் குழந்தை போயிட்டானோ விழுந்து விழுந்து அழகாவத்தன் போய் இவன் போய் உபதேசம் எல்லாம் பண்ணினான், எல்லாத்தையும் கேட்டான், கேட்டு அப்படியே அவனுக்கு தாழ முடியல, கொஞ்ச நாள்ல யாரு உபதேசம்னாலும் அவன் கொண்டு போட்டான். அந்த சமயத்துல இவன் விழுந்து விழுந்து அழகாம், ஐயோ என் புள்ள போயிட்டான் என் புள்ள போயிட்டான்ட்டு, ஏடா என் புள்ள போயிட்டப்போ அப்படி எழுதியே இப்ப அப்ப வந்து வேண்டாம் அழாத கிடாதுன்னு உபதேசம் பண்ணியே இப்ப உன் பிள்ளை போனது இப்படி ஆகுது அப்படின்னு விட்டுருது. அதுக்கு அவன் சொன்னான், அப்ப போனது உன் பிள்ளை தானே, என் பிள்ளையா போனான். ஏன்னா அவளுக்கு தனக்கு வரச்சே முனையோபின பண்டிதாக, யாருமே பண்டிதர்கள் இல்லை. இது இந்த கர்மான்றத மறைச்சு விடுறது. அதனாலதான் நமக்கு என்ன ஆகுதுன்னாக்க, இத மாதிரி இது வேற அது வேறன்னு நமக்கு தெரிய மாட்டேன்றது. அதனால ஆத்மாவிலிருந்து பிரமம் அப்படின்றது தான் இது. அது இந்த இந்த மாதிரி பிரமம் வந்து எல்லா இடத்துலயும் வரலாமே, ஏன் வரமாட்டேங்கிறது அப்படின்னு எல்லா இடத்துலயும் வருது. தேசிகன் வந்து வரதராஜ பிரஜாசுர சுவாமி பாதிக்கிறாரு. என்ன அப்படின்னா, பெருமாளை சேவிக்கிறார் தேசிகன், தேவப்பெருமான தேவப்பெருமான சேவிக்கிச்சு அழகு அற்புதமான இருக்கார் பெருமாள். அந்த அழக பார்த்த உடனே சாக்கிம் துவமேதி துவமேவ தவவேதி விதர்க்கடோலாம் அப்படின்னு ஆயிடுச்சான் தேசிகனுக்கு. அந்த திருமேனிய நீயா அல்லது உன்னுடைய திருமேனியா? அது திருமேனிய நீயா? உன்னுடைய தெய்வம் உங்களை விக்கிரகத்தில் சேவிக்கிறமே அதுவே நீ ஆயிட்டியா அல்லது உன்னுடைய திறமையை நீ அது அப்படின்னு விதக்க டோலாம், அந்த மாதிரி தக்கம் பண்ணும் அளவுக்கு டோலாயுதமா எடுத்து ஊஞ்சல் ஆகுதான். ஏன் இப்படியா அப்படியான்னு தெரிய மாட்டேன்றது. ஏன்னா உன்னுடைய திறமையினே நீந்தான் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு தோன்றதே, எல்லாம் லோகாயத்திக்காத மாதிரி விடுறமே, தேகமே ஆத்மான்னு நினைச்சுட்டு விடுறமே, உன்னுடைய திறமையினே நீ அப்படின்னு அவன் நினைச்சுட்டு விடுறமே அப்படின்னு சாமி சொல்றேன். பெருமாளுக்கே அந்த கதிதான் நாம பாக்குறது. பெருமாள் ஏழ்றாருனாக பெருமாளுடைய திறமையை வச்சுட்டே நம்ம தெரிவிக்கிறோம். உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய பிராணப்பிரதிஷ்டையை நாம நினைக்கல, வெளியில இருக்கக்கூடிய திறமையின் இருக்கே அந்த திறமையினையே ஆத்மாவா நாம நினைச்சுக்கோம், திவ்யாத்ம சுரூபமாக. அந்த மாதிரி நமக்கு தெரிய மாட்டேன்றது. பெருமாள் வேற, பெருமாளுடைய திவ்யமங்கள விக்கிரக வேறன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமோ? அந்த மாதிரி இங்கேயும் ஆத்மஸ்வரூப வேற, ஆத்மஸ்வரூப வேற, அத மாதிரி ஆத்மாவுடைய உடம்பு வேற, அத நாம தெரிஞ்சுக்கணும். அது நமக்கு வரமாட்டேன்றது. அந்த பேதத்தை கிரகிக்கல, பேதத்தை கிரகிக்காதனாலதான் பின்னாடி வரப்போறது கியாதிச்சாரம் வரப்போறது. கியாதிச்சாரம் புத்திசரத்துல வரப்போறது நாலாவது ஆரம்பத்திலேயே வர்றது. அதுல எல்லாம் விசாரம் பண்ண போற பேத அக்கிரகம் தான். பேதத்தை நம்ம கிரகிக்க மாட்டேங்கிறோம். கயலு கயல பாம்புன்னு ஞானம் வருது. கயலை பார்த்துட்டு பாம்புன்னு ஞானம் வந்தாக்க அப்ப நாம என்ன பண்றோம், ஐயோ கயறு வேற பாம்பு வேற அப்படின்னு நமக்கு தெரியல. கயத்தையே பாம்பு ஆனச்சுன்னு பயந்துன்னு இருக்கோம். அதுக்கப்புறம் பாதக ஞானம் வருது. நான் எம் சப்பா ரஜுரேஷா, இது வந்து பாம்பு இல்ல கயிறுதான். பாதக ஜானம் வந்தாதான் நாம தெரிஞ்சுக்கிறோம். அதனால இந்த பேதம் கிரகிக்க முடியல. பேதம் கிரகிக்காதனாலதான் இந்த மாதிரி வந்துருக்கு. அதனால இன்னொன்னு விஷயம் இருக்கு, உடம்பு ஆத்மா இது ரெண்டும் ஒன்னு பிரிக்க முடியாம இருக்கு. சரீர லட்சணம் சொல்லும் பொழுது எஸ் சேதாசையத்ரவியம் சர்வாத்மனா சுவார்த்தேனியம் தாரையும் ஜெயிக்கும் சேடதீக சுரூபம் சே தது தசு சரீரம். இது சரீர லட்சணம் ஆஸ்தேயம்னு பாஷகாரம் பாத்திட்டு போயிட்டார். தேசிகன் நியாய சித்தாந்தத்தை பாதிக்கும் பொழுது எஸ்ய சேதஸ்திரவியம் அபிருத சித்தம் விசேஷனம் தது தசு சரீரம் அப்படின்னு நியாய சித்தாந்தத்தை பாதிக்கிறார் சுவாமி. அபிருத சித்த விசேஷனம் அதாவது எவனுக்கு எந்த திரவியமானது பிரிக்க முடியாம இருக்கோ, திரவியம் இந்த குணங்கள்லாம் கிடையாது. என் உடம்பு கருப்பா இருக்கு, அப்ப கருப்பா இருக்கிறதுன்றது இந்த குணம் தானே, அது நமக்கு சரீரம் இல்லை, நமக்கு சரீரம் இல்லை, அந்த திரவியம் தான் நமக்கு சரீரம். திரவியம் தான் சரீரம், குணம் நமக்கு சரீரம் கிடையாது. அதுவும் அபதசித்த சேரணம், ஏன்னா குணம் கூட அபதசித்த சேரணமா தான் இருக்குது. அதனால பிரிக்க முடியாத ஒரு திரவியம் எனக்கு பிறந்தோம், அதுதான் சரீரம்னு சரீர லட்சணம் சொல்லிட்டேன். எந்த சேதனனுக்கு பிரிக்க முடியாத விசேஷணமாகவே இருக்கக்கூடிய திரவியம் அது சரீரம் அப்படின்னு அர்த்தம் சொல்லிட்டு போயிட்ட தேசிகம். இப்ப பாருங்க, சுவாமி என்ன கேக்குறாருனாக்கா, இந்த சரீரம் அது மாதிரி ஆத்மா இது பிரிக்க முடியாம இருக்கு, பிரிக்க முடியாம இருக்கச்சு. ஆனால் இந்த பிரிக்க முடியாத ரெண்டு திரவியங்கள், ஆத்மாவும் திரவியம் உடம்பும் திரவியம் தான், இது ரெண்டுத்தினுடைய அசாதாரணமான குணம் என்ன அதை தெரிஞ்சுக்கோங்க. அசாதாரணமான குணம் என்ன, தன்மை என்ன, அதனுடைய சுபாவம் என்ன, உடம்புடைய சுபாவம் என்ன, ஆத்மாவுடைய சுபாவம் என்ன, அதை தெரிஞ்சுண்டாக்கா அப்போ தவறான ஞானமே வராது. அப்ப பேத ஞானம் வந்தோம், அது நமக்கு தெரியல. அதுதான் சொன்ன கீதை, ஏதம் யோவேத்தி தம் பிராகுகும் கஷேத்ரஜி தத்விதம். இந்த சரீராத்மா இருக்க சரீராத்மாக்கள் சரீரமும் ஆத்மாவும் இதுக்கு விவேகம் வரணும். சரீர சுபாவம் என்ன, ஆத்ம சுபாவம் என்னன்னு விவேகம் வரணும். அந்த விவேகம் வந்தாதான், விவேகம் வந்தாதான் இது நமக்கு பேத ஞானம் வரும். இல்லாத போனா பேத கிரகணமே வராது. வராதனால இந்த பிரமம் வந்துட்டுதான் இருக்கும் நமக்கு, பிரமம் வந்துட்டுதான் இருக்கும். அதனால இதை தெரிஞ்சுக்கணும், இது நமக்கு தெரிய மாட்டேன்றது. இதுதான் சொல்றோம் இதம் ரஜதம் அப்படின்னு கிழிஞ்சல பார்த்து சொல்றது, அயம் சர்ப்பகா அப்படின்னு கயத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிறது. கயத்தினுடைய சுபாவம் பாம்புடைய சுபாவம் தெரிஞ்சிருச்சோம்னு வச்சுக்கோங்க, ஏன் அவனுக்கு வரப்போறது பேத ஜானம், அபேத ஜானம், பிரமம் வராதே அவனுக்கு. அத மாதிரி கிழிஞ்சலுக்கும் வெள்ளிக்கும் இவனுக்கு பேத ஜானம் வந்து சொன்ன சுபாவம் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுட்டுனே ஏன் வரப்போறது பிரமம், வரவே வராது அது. அந்த வரல பேத ஜானம் வரல, சுபாவத்தினுடைய ஞானம் வரல. ஆகையினால நாம என்ன பண்றோம்னாக்க, ரெண்டும் ஒன்னு நினைச்சுட்டுறோம், ரெண்டும் ஒண்ணு நாம நினைச்சுக்கிறோம், அது தப்பு அது. சரி, இப்போ இது வந்து தேகமே ஆத்மான்றது பிரம்மம்னு சொல்லிட்டு போங்க, சரி. ஆனா இது வந்து ஆத்மா, ஆத்மா தனியா இருக்கான், ஆத்மான்றது வேலை அப்படின்னு எப்படி சித்திக்கிறது? ஆத்மா சித்திக்கணுமோ இல்லையோ அது எப்படி சித்திக்கிறது அப்படின்னாக்க, ரெண்டு விதமான யுக்திகளை சுவாமி சாதிக்கிறார். வேதம் சொல்லக்கூடிய அர்த்தாபத்தி ஒண்ணும், வேதம் சொல்லக்கூடிய அர்த்தாபத்தி பிரமாணம் ஒண்ணும், சுதார்த்தாபத்தின்னு அதுக்கு பேரு. அதே மாதிரி ஸ்ருதிகளை, ஸ்ருதிகள் என்ன பண்றதுன்னாக்கா, முதல்ல அர்த்தாபத்தியை வச்சுன்னு போயிட்டு அப்புறம் ஸ்ருதிக்கு போகணும். அர்த்தாபத்தி பிரமாணம்னு ஒரு பிரமாணம் இருக்கு. இது வந்து நாம சுதந்திர பிரமாணமா நாம ஒத்துக்கல, பின்னாடி சொல்ல போறாரு சுவாமி புத்திசரத்துல வரப்போறது. சுதந்திரமான பிரமாணம் இல்லாது அது அனுமானத்தினால வந்துடும் கிடைச்சிடும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது என்னன்னாக்கா, ஒத்த வந்து ஆத்துக்கு தேவதத்தன் எங்க இருக்கான், தேவதத்தன் உசுரோடு இருக்கான்னு தெரியுது, தேவதத்தன் உசுரோடு இருக்கான் ஆனால் ஆத்துல இல்ல, தேவதத்தன் உசுரோடு இருக்கான் ஆனால் ஆத்துல இல்ல, ஆத்துல இல்ல அப்படின்னு சொன்னான். அப்போ கிரகே தேவதத்தா நாஸ்தி பரந்து தேவதத்தா ஜீவதி, தேவதத்தன் ஜீவிக்கிறான் ஆனால் கிரகத்துல இல்ல அப்படின்னா என்ன பண்றது? இப்ப ரெண்டும் ஒண்ணுக்குள்ள விரோதமா இருக்கு, ஆத்திரையும் இல்ல ஆனா ஜீவிக்கிறான், அதுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னாக்கா, அவன் வந்து வெளியில போயிருக்கான், எங்கேயோ வெளியில் போயிருக்கான். அதனால பகிர்பாவ கல்பனம், இதுக்குதான் அர்த்த ஆபத்தி, பொருந்து பொருந்துதல் பண்றது, பொருத்தி பொருந்துற மாதிரி கல்பிக்கிறதுன்னு அர்த்தம். இன்னொரு உதாரணம் சொல்லுவாரு, திவான பொங்கே அப்படின்ற தேவதத்தன் இருக்கானே உண்டா இருக்கான் ஆனா பகல்ல சாப்பிடறதே கிடையாது அப்படின்னா, அப்படின்னா என்ன அர்த்தம்? ராத்திரியில சாப்பிடறான்னு அர்த்தம். பகல்னா உண்மையை சாப்பிட சாப்பிடாம இருந்தாக்கா அழிச்சு போயிடுவேன், ஆனா இவனும் உண்டாவே இருக்கானே அப்படின்னாக்கா, பகல்ல சாப்பிடறது இல்ல அப்படி ராத்திரி சாப்பிடறான், சாப்பிடாம உடம்புக்கு உண்டாகாது, சாப்பிடலன்னாக்கா உடம்பு இழைச்சி போயிடும், இழைச்சி போயிடுறது அப்படின்னு ஏதோ உங்களா சாப்பிட முடிஞ்சோ அந்த சாப்பிடாமே இருந்தாலதான் அழிச்சு போயிடும், கொஞ்சம் கொஞ்சம் ஏதோ சாப்பிட்டிருந்தாக்கா திட்டமா இதுவாகதான் இருக்கும் அது. ஆனால் இவன் ரொம்ப குண்டா இருக்கான் ஆனா பகல்ல சாப்பிடறது இல்லைன்னாக்கா, அதுக்கு என்ன சொல்லுவோம்? ராத்திரியில இவன் சாப்பிடறான், அப்படின்னு சொல்லிட்டு கல்பிக்கிறோம். இதுக்கு பேரு அர்த்தாபத்தி அப்படின்னுட்டு லோகத்துல திருஷ்ட அர்த்தாபத்தின்னு பேர் இருக்கு. ஆனால் வேதத்துல ஸ்ருத அர்த்தாபத்தி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஸ்ருத அர்த்தாபத்தின்னாக்கா அக்னிஹோத்திரம் ஜுயா சொர்க்க காமஹா நரசபூர்ணமாசாபியாம் சொர்க்க காமோ இதேத ஜோதிஷ்டோமையான சொர்க்க காமோ இதேத அப்படின்லாம் வாக்கியம். இப்ப இந்த வாக்கியத்துக்கு என்ன அர்த்தம், யாருக்கு சொர்க்கத்துல ஆசை இருக்கோ அவன் ஜோதிஷ்டோமை யாகத்தை பண்ணிட்டு அடையட்டும், அல்லது தர்சபூர்ண மாச இஷ்டியை பண்ணி சொர்க்கத்தை அடையட்டும், அக்னிஹோத்திர ஹோமத்தை பண்ணி சொர்க்கத்தை அடையட்டும் அப்படின்னு வாக்கியம். இப்போ தேகமே ஆத்மான்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்க. இந்த தேகம்ன்றது இவன் இன்னைக்கு யாகம் பண்ணினான், யாகம் பண்ணினவன் கொஞ்ச நாள்ல அவன் மரணத்தை அடைஞ்சிடுவான். அப்போ தேகம்தான் ஆத்மா, அந்த தேகத்தை இவன் என்ன பண்ணிடுறான், தகனம் பண்ணிடுறான். தகனம் பண்ணிட்டாங்கன்னாக்க அப்ப தேகமே போயிடுச்சு, தேகம் தான் ஆத்மான்றது. அப்ப இவன் அக்னிஹோத்திரம் பண்ணி என்ன பிரயோஜனம், தர்சபூர்ணமாக இஷ்டி அனுப்பிச்சு என்ன பிரயோஜனம், அல்லது ஜோதிப்பாவை அழைத்து பண்ணி என்ன பிரயோஜனம், அப்ப சொர்க்கத்தை எப்படி அடைய முடியும், தேகமே ஆத்மான்னா தேகம் அழிஞ்சு போயிடுச்சு, அது வேண்டியதே இல்லையே. அப்ப யாருமே பண்ணுவோம்னால அர்த்தமா போயிடுச்சு, வேதமும் ஜோதிஷ்டாவை யாகம் பண்ணா சொர்க்கத்தை அனுபவிக்கலாம், தர்சபூர்ணமாக இட்டி அனுப்பிச்சாக்கா சொர்க்கத்தை அனுபவிக்கலாம், அக்னிஹோத்திர ஹோமத்தை பண்ணாக்கா சொர்க்கத்தை அனுபவிக்கலாம். வேதமோ சர்வாத்மா நமக்கு பிரமாணம். ஆனா தேகமே ஆத்மான்னு சொல்லிட்டாக்கா அப்போ இந்த மரணம் வந்துருச்சுன்னா தேகமே போயிடுறதே, தேக வியோகம் தானே மரணம், அதனால அதுவே போயிடுறதே. அப்ப ஆத்மஸ்வரூபமே போயிடுதுன்னா எப்படி சொர்க்கத்தை அனுபவிக்க முடியும். அப்ப வேத வாக்கியத்துக்கு அப்புறம் வாங்கி வந்துருமே, வேத வாக்கியத்துக்கு அப்புறம் வாங்கி வந்துடும், அதனால அதுக்கு என்ன சொல்லுவேன் அப்படின்னு கேள்வி வரும். அதுக்குதான் என்ன சொல்றதுனாக்க அர்த்தாபத்தி, தேகமையும் ஆத்மா கிடையாது, தேகமையும் ஆத்மா சொல்லிட்டாக்க வேத வாக்கியங்கள்லாம் அப்பிரமாணமா போயிடும், சொர்க்கத்தை அனுபவிக்கிறதுன்றதே இல்லாம போயிடும். அப்போ வேதங்கள் ஸ்மிருதிகள் இவைகள்லாம் சொல்றது விரோதமா போயிடுறது. அதனால என்ன பண்ணணும்னாக்க இது ஸ்ருத அர்த்தாபத்தி, வேதத்துல சொல்லப்பட்ட யாகம் அதுக்கும் சொர்க்கத்துக்கும் சம்பந்தம் கற்பிக்கணும், அந்த சம்பந்தம் சாத்திய சாதனமாகும். யாகம் பண்ண சொர்க்கம் கிடைக்கும். அப்ப சொர்க்கம் கிடைக்கும்னாக்க இவன் வெறும் தேகமே ஆத்மான்னு சொல்லிட்டாக்க அப்ப சொர்க்கத்தை அனுபவிக்கவே முடியாது, இதனால சொர்க்கத்தை அனுபவிக்கவே முடியாது அப்படின்னு ஆயிடும். அப்ப அனுபவிக்கணும்னாக்க அப்போ ஆத்மான்னு ஒண்ணு இருக்கு, அது நித்தியமா இருக்கு, நித்தியமா இருக்குது. சுவாமி வந்து சொல்றாரு அதிகரண சாராவை பாதிக்கும் பொழுது ஏக ஆத்மன சரீரே பாவாத்துன்னு சூத்திரம் அதிகரணம், அந்த சரீரே பாவாதிகரணம் பேரு மூணாம் அத்தியாயம் மூணாம் பாதம். அதுல சொல்லச்ச ஐகிக்க பதார்த்தங்கள் ஐகிக்க சுகங்கள்லாம் இருக்கு பாருங்க, இங்க எனக்கு பசு வேணும், எனக்கு குழந்தை வேணும், பணம் வேணும், கால்நடை வேணும், மழை வேணும், அதெல்லாம் இங்க அனுபவிக்கணும். அதுல இந்த கர்த்தா இருக்கானே அவன் போக்தாவா இருக்கான், அனுபவிக்கிறவனா இருக்கான் அப்படின்றத தெரிஞ்சுட்டா போறும். கர்த்தர் போக்திருத்த மாத்திரம் கணகிதமுச்சிதம் திருஷ்ட போகார்த்த எத்தனை அப்படின்னு சொல்லிட்டார். அதுக்கப்புறம் சொர்க்காத்தியர்த்தேது சொர்க்கம் வேணும் அப்படின்னு அதுக்கெல்லாம் வேணும்னாக்க அப்போ சுவாதிகாரம்தான். அப்ப என்ன நினைக்கிறோம், இந்த தேகம் வேற ஆத்மா வேற, இந்த தேகம் போயிட்டாலும் இங்கேருந்து இவன் அங்க போறான், எங்க போறான், சொர்க்கலோகத்துக்கு போறான், அங்க போகச்ச வேற தேகத்தை எடுத்துட்டு சொர்க்கத்தை அனுபவிப்பான் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து சொர்க்காதிகளுக்கு. ஆனால் மோட்சம் வேணும்னாக்கா பிராப்தி அவஸ்தைகள் அங்க அடைய நம்ப இருந்தோ அத அத்தனையும் தெரிஞ்சுக்கணும், எதை எதனா அடைய போறேன், என்ன என்ன எனக்கு வரப்போறது எல்லாத்தையும் நான் தெரிஞ்சுக்கணும். அப்போ என்ன தத்துவ நியாயம், எப்படி உபாசிக்கிறானோ அப்படியே அங்க போய் அனுபவிக்கணும், அதனால அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அத வந்து தேசிகள் அங்க சாதிச்சிருக்காரு. அதனால ஒரு கர்மாவை நட்டிச்சாக்கா அந்த கர்மாவுக்கு பலன் என்ன, ஐஹிக பலன்னாக்க போக்தத்தை ஒண்டி தெரிஞ்சிருந்தா போதும். நான் இதை அனுபவிக்க போறேன், இந்த லோகத்துல எனக்கு ஐஸ்வர்யம் வேணும், அந்த ஐஸ்வர்யம் எனக்கு வந்துடுச்சு, அதை நான் இங்க அனுபவிக்க போறேன், அதுக்கு போக்தத்தை ஒண்டி இருந்தா போதும். ஆனால் அங்க போனோம்னாக்க சொர்க்கத்துல போய் அனுபவிக்கணும் அப்படின்னு சொன்னாக்க அங்க என்ன வேணும், இந்த தேகம் போயிட்டா கூட அங்க அற்புதமான தேகம் கிடைக்கும், சொர்ணமயமான ஜொலிக்கிற தேகம் கிடைக்கும். ஏஷ சோமோ ராஜா அப்படின்னு அங்க வாக்கியம் இருக்கு பஞ்சாக்கி நித்தியில. அதனால அதுக்கு திவ்யமான ஒரு உடம்பு எடுத்துக்கிறான் அங்க, அந்த உடம்பை வச்சு நம்ம அனுபவிக்கிறான். அப்ப ஆத்மா நித்தியம் நல்லதா இல்லையா? இதுதான் சுதார்த்தா பத்தி அப்படின்னு பேரு. அதனால வேதங்கள் சொல்றது இந்த இந்த ஜென்மாவில் அனுபவிக்கிறத சொல்ல, இதையும் சொல்றது அதையும் சொல்றது, அடுத்த ஜென்மாவில் அனுபவிக்கிறது சொல்லிட்டு போறது வேதம். அதனால அங்க அங்க வாக்கியம் ஒண்ணு இருக்கு பஞ்சாக்கிரத்தியில, இது ரமணீய தனனா அபியாசோக ரமணீயாம் யோனிம் ஆபத்தியன் பிராமண யோனிம் வா க்ஷத்ரிய யோனிம் வா வைஷ்ய யோனிம் வா இது கபூவித்தனா அபியாசோ கபூயாம் யோனிம் ஆபத்தியன் ஸ்வாயோனிம் வா சூகர யோனிம் வா சண்டால யோனிம் வா அப்படின்னு அந்த வாக்கியம் இருக்கு. அதாவது இவன் வந்து நல்ல கர்மாவை அனுப்பிச்சிருந்தான்னாக்கா, புண்ணிய கர்மாக்களை அனுப்பிச்சிருந்தான்னாக்கா இவன் என்ன பண்ணுவானா தெரியுமில்லையோ, பிராமண ஜென்மாவையோ க்ஷத்ரிய ஜென்மாவையோ வைஷ்ய ஜென்மாவையோ எடுத்துப்பான். அதே இவன் தவறான பாப கர்மாக்களை பண்ணியிருந்தான்னாக்கா இவனுக்கு நாயாகவோ பன்றியாகவோ அல்லது சண்டாளனாகவோ திறக்க முடியா ஆயிடும். இப்ப ஜென்மா இந்த அந்த இந்த சுருதிகள் இது மாதிரி சொல்றது, இது வந்து உபனிஷத் பாகத்துல சொல்றது இது. அதனால இத மாதிரி மாறி மாறி வருது இது. புண்ணிய கர்மாக்களை அனுப்பிச்சா புண்ணிய பலன்கள், பாப கர்மாக்களை அனுப்பிச்சா பாப பலன்கள், அது இந்த ஜென்மத்திலையும் கிடைக்கும், அடுத்த ஜென்மத்திலையும் கிடைக்கும், பல ஜென்மங்கள்ல அதெல்லாம் கிடைக்கும். அப்போ ஆத்மா நித்தியமா இருந்தாதான், ஆத்மா நித்தியமா இருந்தாதான் அது. அதனால கர்மாக்கள் அனாதியா இருக்கு, சம்சாரம் அனாதியா இருக்கு, ஆத்மா அனாதியா இருக்குது அப்படின்னு இருக்குது. இதுதான் கர்மா சம்சாரம் ஆத்மா இது எல்லாம் அனாதியா இருக்கு அப்படின்னா சுதார்த்தா பத்தி அது. ந கர்ம அவிபாகா விதிச்சே ந அனாதித்வா உபபத்தியதே சாபி உபலப்தியதே. சுவாமி சொல்லிருக்காரு, வியாசர் வந்து சூத்திரகாரன் அதை அழகா சொல்லிட்டு போயிட்டாரு, இப்படி நீங்க ஆத்மாவை ஒத்துக்கல, உடம்புதான் இருக்கு அப்படின்னு ஒத்துட்டா என்ன அதுவும் தெரியுமா, அகிருத அபியாகமம் கிருத விப்ரநாசம்னு பெரிய தோஷம் வந்துடும். அகிருத அபியாகமம் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னா தேகம்தான் ஆத்மா அப்படின்னா அது, நான் இந்த தேகத்துல இந்த ஜென்மாவில நிறைய புண்ணியம் பண்றேன், நிறைய பாவம் பண்றேன், அப்படி பண்ணினாக்க இந்த தேகம் தான் ஆத்மா, இந்த தேகம் உண்டு இருக்கு, அப்ப இந்த ஆத்மா போயிடுச்சு அது. அப்போ அடுத்த ஜென்மாவில நான் பண்ணின புண்ணிய பாபங்களுக்கு பலத்தை வேற எவனும் அனுபவிக்கிறேன் அனுபவிப்பான். அகிருத அபியாகம் தான் பண்ணாத கர்மாக்களுடைய பலத்தை அவன் அனுபவிப்பான், அகிருத அபியாகமும். அத மாதிரி கிருத விப்ரநாசம், கிருத விப்ரநாசம் நான் பண்ணது நான் தான் அனுபவிக்கணும், ஆனா அது போயிடுச்சு, நான் பண்ணாத கர்மாவுடைய பலத்தை அனுபவிக்கிறேன், அதே நான் பண்ணின கர்மாவ படத்தை நான் அனுபவிக்கிறது இல்லை. இது பெரிய தோஷம். இது யாரு என்ன பாபம் பண்றாலோ புண்ணியம் பண்றாலோ அதனுடைய பலன் அவன் அனுபவிக்கணும், அது பெரிய தோஷம் வந்துடும். இதெல்லாம் ஸ்ருத அர்த்தாபத்தி, ஸ்ருத அர்த்தாபத்தின் பேரு. ஆத்மா இருக்கு, தேகத்தை காட்டிலும் ஆத்மா விலட்சணமாக இருக்குது, வேறுபட்டதாக இருக்கிறது அப்படின்றதுக்கு இதுதான் ஸ்ருத அர்த்தாபத்திங்கிற பிரமாணம். அது அதனால அதை ஒத்துந்தா ஆகணும் அது, அதனால அது ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னா அது விரோதம் வந்துடும் அது. ஆகையினால ஆத்மா நித்தியமா இருக்கான், அவன் இதெல்லாம் வந்து அனுபவிக்கிறதுலாம் இந்த கர்ம பலன்கள்லாம் அனுபவிச்சாகணும், அவன் நல்லதோ கெட்டதோ எது பண்றமோ அதை அனுபவிச்சுதான் ஆகணும். இது சூத்திரகாரர் திருவுள்ள இல்ல, ஸ்ருதியினுடைய திருவுள்ளமே இதுதான். அதுதான் சூத்திரகாரன் சாதிச்சு, அதுதான் நம்ம எந்திரமானாரோ தேசிகனோ நாமைகளோ எல்லாரும் சரிச்சிருக்கா. அதனால அது வேணும் அது. அப்ப இவன் வேற ஒண்ணு கேக்குறான் அவன், அப்படியானாக்க அர்த்தாபத்தி பிரமாணத்தினால ஒரு ஆத்மாவை கல்பிக்கிறேன் நீ சொல்ற. ஆமா இந்த ஆத்மாவை ஒரே ஆத்மா நீ கல்பிக்கணும்ன்ற, இந்த கர்மாவை பண்றான் இந்த கர்மா அனுபவிக்கிறது இன்னொரு ஆத்மா வரான் அப்படின்னு கல்பிச்சு போயிடலாமே. அதே அர்த்தாபத்தி பிரமாணத்தினால இன்னொரு ஆத்மா வரான், இந்த ஆத்மா வேற அந்த ஆத்மா வேற, கர்மாவை பண்ற ஆத்மா வேற கர்ம படம் உபயோகிக்கிற ஆத்மா வேற அப்படின்னு கல்பிச்சுள்ளாமே, இதுவும் அர்த்தாபத்தி தானே அப்படின்னு கேட்டாக்க அது தப்பு. அதுக்குதான் வேத வாக்கியம் வருது. வேத வாக்கியம் வருது, வேதம் என்ன சொல்ல எடுத்து ஏஷோனு ஆத்மா ஏஷா அணுகு ஆத்மா, இந்த ஜீவன் இருக்கானே இவன் அணுவா இருக்கான். அணு அப்படின்னாக்க பரமா அதாவது நித்தியம் அர்த்தம், நித்தியம் அர்த்தம் நிறவயவமா இருக்கிறதுலாம் நித்தியம் அர்த்தம், அவயவமே இல்லாத எது இருக்குதோ அது நித்தியமா இருக்கும். அந்த அணுவானது ஆத்மாவா இருக்கு, அது மட்டுமா நித்தியோ நித்யானாம் சேதன சேதனானாம் ஏகோ பகுனாம் யோ விஜராதி காமான் அப்படின்னு வாக்கியம் இருக்கு சேராசுரபுரம், அதெல்லாம் இருக்கு. அது நித்தியா நித்தியானம், நித்தியமா இருக்கக்கூடிய ஜீவர்களுக்குள்ள விசேஷமா நித்தியமா இருக்கிறவன் எம்பெருமான் அப்படின்னு சொல்றது. அது நஜாயிதே மிக தேவாபி பசுது, இதையே வச்சுட்டு நாயம் பூத்வா பைதாவான பூயா அப்படின்னு பெருமாள் உபதேசிக்கிற ரெண்டாம் அத்தியாயத்துல கேட்டதுல அது இருக்கு. துவௌ அஜௌ, துவௌ அஜௌ பிறப்பற்றவர்கள், பிறப்பற்றவர்கள். இன்னொரு சுவாரஸ்யம் ஒண்ணு, அஜாமேகாம் லோகித சுக்ல கிருஷ்ணாம் அப்படின்னு அஜாம் அப்படின்னு சொல்றது ஒரு அச்சேதனம் பிரகிருதி, அதையே பிறப்பற்றது நித்தியமா இருக்கு அப்படின்னுட்டு ஸ்ருதி சொல்லிட்டு பிரகடித்து. அதுவே அப்படி சொல்லும் பொழுது இதற்கே ஆத்மா ஒரு சேதனம் அது நித்தியமா இல்லாம எப்படி இருக்கும், அது நித்தியமா இருக்காது. சேதனனே நிச்சயம்னாக்க பரமாத்மா கேட்கவே வேண்டாம், ரெண்டு பேருமே நிச்சயமாக தான் இருக்காது. ஆகையினால தேகத்தை காட்டிடும் வேறுபட்டவன் ஆத்மா, இது யுக்திகள் அத மாதிரி இருக்கு, அத மாதிரி பிரமாணம் அப்படிதான் இருக்கு. அந்த பிரமாணம்ன்றது அர்த்தாபத்தி பிரமாணம் இருக்கு, அத மாதிரி சாட்சா ஸ்ருதி சொல்றது. அதே மாதிரி இந்த இந்த இது இருக்கு பாருங்க, ஸ்ருதி சொல்றது அது இன்னொன்னு ஸ்மிருதிகள், ஸ்ருதியை மூலமாக உடைய ஸ்மிருதிகள் சொல்றது, ஸ்மிருதிகள் சொல்றது. நேத்தியே அதெல்லாம் சொன்னோம், ஷிரப் பிண்டகா அப்படின்னா பிண்ட பிரதக்யத பும்ஜகா ஷிரப்பா அந்யாதி லட்சணா அப்படின்லாம் இருக்கு. அது எதுல இருக்குன்னாக்க இந்த புஷ்பபுராணத்துல இருக்கு. இது மாதிரிலாம் எத்தனையோ பிரமாணங்கள், கீதை, கீதை வந்து அவ்வளவு உகந்த பிரமாணம் இல்லையா, அதுவும் நமக்கு சொல்றது. அது அப்படி சொல்றதுனால இந்த தேகத்தை காட்டிடும் ஆத்மா சர்வாத்தனா விலட்சணமானவன் வேறுபட்டவன், தேகமே ஆத்மான்ற வாதம் தவறானது அப்படின்றத இந்த ஸ்லோகத்தினாலையும் சாதிக்கிறார் சுவாமி தேசிகன். இப்போ இந்த ஸ்லோகத்தையும் இதனுடைய தாத்பரியத்தையும் சேவிக்கலாம். சாத்வாசௌ சர்ம திருஷ்டே அயம் அகம் இதி தீஹி தேகயாவாத்மஜுஷ்டே நிஷ்டப்தே லோகபிண்டே உதவகமதிவத் வேதகாக்கியாதிமூலாம் ஸ்ருத்யர்த்தாபத்திபிஷ ஸ்ருதிபிரபிச்சனஹ சர்வதோஷோஜிதாபிஹி தேஹி தேஹாந்தராப்தி க்ஷமய விதிதஹ சம்விதானந்த ரூபஹ அப்படின்னு சாதிக்கிறேன். சர்ம திருஷ்டே, தோளை ஒன்றி பார்க்கிறான் ஒருத்தன், உள்ள இருக்கிற வஸ்துவை பார்க்கல, ஆத்மாவை பார்க்கல, வெறும் தோளை ஒன்றி பார்க்கிறான், தோளை ஒன்றி பார்க்கிறான். அதனால அசௌ, அப்பதான் அவன் வந்து அயம் அகம் இது தீஹி, இது நான் தான் அப்படின்னுட்டு அதாவது ஸ்தூலோகம் கிருஷோகம் அப்படின்னு பாக்குறான். தன்னுடைய உடம்பையே ஆத்மாவாக இவன் அறிகிறான், அத மாதிரி பாக்குறான். காரணம் என்ன? உடம்ப ஒண்டி பாக்குறவனைய தவிர்த்து உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபத்தை அறியவில்லை. அதனால ஸ்தூலோகம் ஜானாமி கிருஷோகம் ஜானாமி அப்படின்னு தான் அவன் தெரிஞ்சுக்கிறான். அதனால ஆத்மஜுஷ்டே தேகையேவ, ஆத்ம சம்பந்தத்தை உடைய உடம்பு. உண்மையிலேயே ஆத்மாவுக்கு இந்த உடம்புக்கு சம்பந்தம் இருக்கு. என்ன சம்பந்தம்? கர்ம சம்பந்தம். இந்த கர்மா இருக்கவே தான் இந்த மாதிரி உடம்பு வருது. அதனாலதான் முக்தி திசையில இஷ்டப்பட்டா உடம்பு உண்டு, இல்லாத போனா உடம்பு கிடையாது இங்க அப்படின்னு நாலாவது அத்தியாயத்துல சூத்திரகாரர் சாதிக்கிறாரு. அதனால அவன் இஷ்டப்பட்டான்னு உண்டு உடம்பு, இல்லன்னா கிடையாது. இங்க அப்படி இல்லை, இது கர்ம சம்பந்தம் சம்சாரம். அதனால நமக்கு அவசியம் இந்த உடம்பு இருக்கு, இருந்தே ஆகணும். அதனால கர்ம சம்பந்தத்தினால சம்சார சம்பந்தம், சம்சார பந்தத்தினால உடம்பு பந்தம், உடம்பு சம்பந்தம் வந்துருச்சு. அதனால உடலிலேயே இந்த உடம்புலேயே இவனுக்கு வந்து ஆத்ம புத்தி வருது. அது எப்படின்னா நிஷ்டத்தே லோக பிண்டே, உண்மையிலேயே நெருப்பு கிடையாது, உஷ்ணம் இல்லை, ஆனா லோக பிண்டே, அதாவது இந்த இது இருக்கு பாருங்க, இரும்பு குண்டு இருக்கும், இரும்பு பிண்டம் அயஸ்பிண்டம் அது மாதிரி, அதுல புதவக மதிவத்து. புதவகன்னாக்க அக்னிக்கு பேரு, அக்னி அப்படின்னு தெரியறதா இல்லையா? அத மாதிரி இங்க ஏன்ன பேதகாட்சியாதி மூலா, அந்த பேதக அக்கியாதி பேத தர்மம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கல. உடம்புடைய சுபாவம் என்ன, ஆத்மாவனுடைய சுபாவம் என்ன, விவேகம் இல்லை. அதனால அது அக்கியாதி மூலம், அந்த அஜ்ஞானம் அது. அந்த அஜ்ஞானத்தினால இவனுக்கு அது மாதிரி தெரியுது, பேதத்தை கிரகிக்கல இவன். அதனால அவ்வாறு இருக்கட்டும். சரி, ஸ்தூலோகம் இருக்குதே அப்படின்னாக்க, அந்த ஸ்தூலம் ஸ்தூலகான் இந்த சௌரியம் இருக்கே, பர்மனா இருக்கேன், ஒல்லியா இருக்கேன்னு சொல்றது, அதெல்லாம் தேகத்துலதான் அது வரும். அது அகன்றது மாத்திரம் ஆத்மாவுலதான் வரும். அது அகங்கிறது ஆத்மாவை குறிக்கும், அதே ஸ்தூலக அப்படிங்கிறது உடம்ப குறிக்கிறது, அது உடம்ப குறிக்கிறது. அதனாலதான் நாங்க என்ன சொல்றோம்னாக்க, எல்லா சப்தங்களும் பிரம்ம வாச்சின்னு சொன்னோம். அதாவது சரீரத்தை சொல்லக்கூடிய சப்தங்கள்லாம் ஆத்மாவை சொல்லும் அப்படின்னுட்டு பாஷகாரர் சொல்லிட்டு போயிட்டார். ஏன் அப்படின்னாக்க, இந்த உடம்புன்னு சொன்னாக்கா உடம்புடைய ஆத்மா அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும். அப்படிதான் இந்த இடத்துல அகம்னா அதுதான் வரும். அது அதனால இதுதான் ஆக ஸ்தூலோகன்றது ஆத்மாவைதான் சொல்றது, ஸ்தூலம் தான் ஆத்மா, குண்டா இருக்கிறது தான் ஆத்மா, உடம்பு தான் ஆத்மான்னு கூடாது. அது மாதிரி கேள்வியே வரக்கூடாது. ஏன்னா சுத்தி அர்த்தாபத்தி விஹி, ஸ்ருதி ஸ்ருதி அர்த்தாபத்தி. அது ஸ்ருதி அர்த்தாபத்தின்னு என்ன அர்த்தம்? இந்த ஜீவன் சொர்க்கலோகத்துக்கு போறான் அப்படின்னு சொன்னாக்க, இப்போ சரீரம் தான் ஆத்மான்னு சொல்லிட்டாக்க அது வராது, சித்திக்காது. ஏன்னாக்கா சரீரம் நாசு தொலைஞ்சு கொடுத்தா இந்த யாகமே பண்ண வேண்டாம். இவன் யாகம் பண்ணினாக்கா சொர்க்கலோகத்துக்கு போறான். அதே மாதிரி க்ஷீணைய புண்ணியே சொர்க்கலோகத்தை விட்டு வந்துடுறான், புண்ணியமே ஆயிடுச்சு அப்படின்னாக்கா இந்த சொர்க்கலோகத்தை விட்டு இறங்கி வந்துடுறான். அப்படி இல்லாம மத்திய லோகம் அப்படின்லாம் இருக்கு. அதனால அது விரோதம் வந்துடும். இல்ல போனாக்கா சரீரமே ஆத்மான்னு சொன்னாக்கா சொர்க்கலோகத்துக்கு போக முடியாதுமே அப்படின்னா அந்த வேத வாக்கியத்துக்கே அப்புறம் பண்ணி வந்துடும். வேத வாக்கியமே பிரமாணம் இல்லைன்னு வந்துடும். அதனால இந்த அர்த்தாப்தி பிரமாணமானது இத மாதிரி நமக்கு அனுகூலமா இருக்கு. அத சொன்ன அதுக்கப்புறம் சர்வ தோஷோஜிதாபிஹி ஸ்ருதி பிறப்பி, லோக வாக்கியங்கள் அர்த்தாப்தி பிரமாணங்கள் இதெல்லாம் கூட தோஷம் கண்டுபிடிக்கலாம், தோஷம் வரும், அதுல கூட தோஷம் வரும். ஆனால் ஸ்ருதிகள் இருக்கு பாருங்க, ஒரு தோஷம் கூட கிடையாது. சர்வ தோஷ உஜிதாபிஹி, பல தோஷம் அனைத்து தோஷங்களிலிருந்தும் விடுபட்டது, தோஷ சம்பந்தமே இல்லாதவைகள் எவைகள்? ஸ்ருதிபிகி, அந்த ஸ்ருதிகள். அந்த ஸ்ருதிகள் என்ன சொல்றது? நஜாயதே மிரியதே வா விபஸ்யதே அப்படின்னு சொல்றது. அத மாதிரி அதற்கு அனுசரிச்சிருக்கக்கூடிய ஸ்மிருதிகளும் சொல்லிட்டு போயிடுச்சு. சுவாமி உபோத்காத அதிகாரத்துல ரொம்ப அழகா சொல்லிட்டு போயிருக்காரு. இந்த ஆத்மாவை பற்றி சொல்லிட்டு இவன் தேகம் இல்லை, இவன் மரம் இல்லை, இவன் அச்சேதனம் இல்லை, அதெல்லாம் சொல்லி அதெல்லாம் காட்டின விலட்சணமான வேணவன் அப்படின்லாம் சொல்லிட்டு போயிருக்காரு சுவாமி. அதனால இங்க வந்து ஸ்ருதிகள்னாலையும் இந்த ஆத்மாவானது நித்தியமா இருக்குன்னு தெரியறது. அது மாத்திரம் இல்ல, ஈக இந்த விஷயத்துல தேகாந்தர பிராப்தி க்ஷமஹா, ஒரு தேகத்தை விட்டுட்டு இன்னொரு தேகத்தை அடைகிறவன், கூடு விட்டு கூடு பாயிருதுன்னு சொல்லுவா. கூடு விட்டு கூடு பாயிருதுன்றது இப்ப கூட இருக்குன்னு சில பேர் சொல்றா, சில மலையாள தேசம்லாம் இருக்குன்னு சொல்ற, உண்மையா பொய்யா தெரியாது, ஆனால் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இத வந்து பாஷ்யகாரர் வந்து சரீர லட்சணம் சொல்லச்சே அதெல்லாம் உதாரிச்சிருக்கிறது. ஒரு தேகத்தை விட்டு இன்னொரு தேகத்துக்கு போயிடுறது. இப்போ இந்த தேகம்னா ஆத்மான்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், இப்ப ஒரு தேகத்தை விட்டு இன்னொரு தேகத்தை எப்படி போக முடியும்? அதுவும் வராது போயிடும். அத மாதிரி நாமளே இந்த தேகம் எனக்கு இப்ப இருக்கு, இந்த தேகத்துல இருக்கேன், தேகம் யோகம் ஆயிடுச்சுனாக்க வாசம் செஜிர்னானி யதா விஹாய நவா நிகிர்னாதி அப்படின்னு இது வருது இல்லையோ கீதையில. அதனால வஸ்திரம் ஒரு வஸ்திரம் கிழிஞ்சு போயிடுத்து அது போயிடுறது, புது வஸ்திரம் எடுத்துக்கிறான். அந்த மாதிரிதான் இந்த உடம்பு ஒரு ஜீர்ணமா போயிடுத்துனா இன்னொரு உடம்பு எடுத்துக்கிறான், பிரமாணம் உபதேசிக்கிறார். அதே மாதிரியாக இங்கேயும் ஒரு தேகத்தை விட்டுட்டு இன்னொரு தேகத்தை அடைகிறான். அந்த சக்தி இவனுக்கு இருக்கு. க்ஷமஹ, க்ஷமனாக சமர்த்தன் அர்த்தம். அவ்வளவு கேதுவா இருக்கான் அவன். அது மட்டும் இல்ல, இவனுடைய சுரூபம் என்ன? சம்விதானந்த ரூபக, தேகமோ அழியும் தன்மையை உடையது, விகாரத்தை அடையும் தன்மையை உடையது. ஆனால் இவனுடைய சுரூபம் எப்படிப்பட்டது தெரியுமா? சம்விதானந்த ரூபக, சம்வித்து ஞானஸ்வரூபமா இருப்பான், ஆனந்தம் ஆனந்த சுரூபமாக இருப்பான். அதனால அப்படிப்பட்டவன் தேகி, தேகத்தை உடைய ஆத்மா இவன். தேகின்னு ஆத்மா, தேகத்தை உடையவன் இவன். அதனால தேகமே ஆத்மா இல்ல. தேகத்துக்கு ஞானமும் கிடையாது, ஆனந்தமும் கிடையாது. ஆத்மஸ்வரூபத்துக்கு தான் ஆனந்தம். தேகத்துக்கு ஆனந்தம் இருக்கு, ஞானம் இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா, இப்போ இந்த உடம்பு இருக்கு எனக்கு, எனக்கு உடம்பு வந்தது, இது இப்போ இவ்வளவு நாள் பாடம் சொல்லிட்டு இருப்பாடியே, இப்படி சொல்லிட்டு இருக்கிற சமயத்துல மாறுடிக்கிறது. இப்ப இந்த உடம்புல கணக்க ஆத்மா இல்ல, தேக வியோகம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, பேசவும் பேசாது, அடிச்சாலும் அடிக்காது, ஒண்ணுமே தெரியாது. செத்து போன உடம்ப எரிக்கிறோம். அதே உசுரோடு இருக்கிற உடம்புல மொத்தம் உசுரோட ஆத்மா இருக்கான் உடம்புல இருக்கு, அந்த லேசா சூடுபட்டுருச்சுனாக்கா, நாலு நாள் முன்னாடி அடி சாம்பிராணி சாப்பிட்டு பெருமானுக்கு சுடுபட்டுருச்சு, ஒரே வழி தெரியறது. அதே இறந்து போன உடம்பு இருக்கே மிருத சரீரம், அதுக்கு நெருப்பு வச்சு கொடுத்துடுற, ஐயா கஷ்டப்படுறதா, அதுக்கு சுகமோ துக்கமோ ஒண்ணும் தெரியறது இல்லையே. ஆனால் ஆத்மஸ்வரூபம் இருக்கச்சே தேகத்துல வச்ச தெரியறது. அதனால சம்விதானந்த சுரூபம்ன்றது ஆத்மாவுக்கு உண்டே தவிர்த்து உடம்புக்கு கிடையாது. அதனால தேகி ஆத்மா விஜிதக அறியப்பட்டது. ஆக அர்த்தாபுத்தி பிரமாணத்தினாலையும் சுதி பிரமாணத்தினாலையும் இத மாதிரி அறியப்படுகிறது. பல யுக்திகள் காமிச்சுட்ட, அதனால தேக விலட்சணன் ஆத்மா அப்படிங்கிறது இந்த ரெண்டு ஸ்லோகத்தினால சாதிக்கப்பட்டிருக்கு. இனிமேல் இந்திரியங்களை காட்டிலும் வேறுபட்டவன் ஆத்மான்னு சொல்ல போற. இப்ப இந்த ஸ்லோகத்தை சேவிக்கலாம். சியாத்வாசோ சர்ம திருஷ்டே அயமஹமிதி தீஹி தேக ஏவாத்மஜுஷ்டே நிஷ்டப்தே லோகபிண்டே உதவஹமதிவது வேதகாக்கியாதிமூலாம் சுத்யர்த்தாபத்திபிஷ்ட ஸ்ருதிபிரபிஜனஹ சர்வதோஷோஜிதாபிஹி தேஹி தேஹாந்தராப்தி க்ஷமயஹ விதிதஹ சம்விதானந்தரூபஹ. கவிதாக்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ அஸ்மத் குரு பரம்பராயை நமஹ அடியேன்.